அணுக்களை பற்றி எப்படி அறிந்தாய்? பாடம் 3, அணுக்களின் எடை. எல்லா அணுக்களும் ஒரே வகை கிடையாது என்றால் அணுக்களிடையே வேறுபாட்டை கொண்டு வருவது எது? இதை பற்றி முதன் முதலில் சிந்தித்தவரும் ஜான் டால்டன் தான். இதுவரை நாம் பார்த்த சோதனைகளில் எல்லாம் பொருளின் எடையைத்தான் அளந்தனர். அதற்கு பதிலாக அணுவின் எடையை அளக்க முடியுமானால் அணுக்களை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள முடியுமல்லவா? ஆனால் அதற்கான நேரடி எடை அளக்கும் முறை எதுவும் அப்போதில்லை. அப்படியென்றால் ஒரு வகை அணுவின் எடையை மற்றொரு வகை அணுவை பொறுத்து சொல்லலாமல்லவா? அதாவது 1 கிராம் ஹைட்ரஜன் 8 கிராம் ஆக்சிஜனோடு இணைந்து தண்ணீரை தருகிறது. 1 ஹைட்ரஜன் அணு 1 ஆக்சிஜன் அணுவோடு சேர்ந்து தண்ணீரை தரும் என்று வைத்துக்கொண்டால் ஆக்சிஜன் அணு ஹைட்ரஜன் அணுவை விட 8 மடங்கு அதிகம் எடையை கொண்டிருக்கும். ஹைட்ரஜன் அணுவின் எடையை பொறுத்தே மற்ற அணுக்களின் எடையை கண்டுபிடிக்க முயன்றார் டால்டன். ஏனெனில் ஹைட்ரஜன் அணுவின் எடை மற்ற அணுக்களின் எடையை விட மிக மிக குறைவாக இருந்தது. ஆனால் டால்டன் கணிப்பில் ஒரு பிழை இருக்கிறது தானே? அதாவது 1 ஹைட்ரஜன் அணு 1 ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்து தண்ணீரை தரும் என்று அவர் நினைத்தார். உண்மையில் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அணுவுடன் இருந்துதானே தண்ணீரை தருகிறது. 1800 அலெக்சாண்ட்ரோ வோல்டோ என்னும் இத்தாலி விஞ்ஞானி முதன் முதலாக மின்கலங்களை வடிவமைத்தார். மின்கலங்கள் உற்பத்தி செய்ய மின்சாரம் ஒரு சில பொருட்களில் மட்டும்தான் பாய்ந்தது. அதற்கான காரணங்களை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானிகள் முயன்றனர். வில்லியம் நிக்கோலஸ் என்னும் ஆங்கிலேய விஞ்ஞானி மின்சாரத்தை தண்ணீரில் செலுத்தினார். தண்ணீர் ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிந்தது. அவற்றை குடுவையில் தனித்தனியாக சேமித்தார். அதன் மூலம் வெளிவந்த உண்மை டால்டனின் கணிப்பு தவறு என்று உணர்த்தியது. அதாவது ஹைட்ரஜன் கொள்ளளவு ஆக்சிஜன் கொள்ளளவை விட 2 மடங்கு அதிகமாய் இருந்தது. இதையடுத்து 1809 கோலூசாக் என்னும் பிரெஞ்சு விஞ்ஞானி வாய்க்கள் எப்போதும் முழு எண்களால் குறிப்பிட தகுந்த மாதிரியான குறிப்பிட்ட கொள்ளளவில் தான் ஒன்று சேர்ந்து வினைபுரியும் என்று கண்டறிந்தார். இதுவே சேருங்கான அளவு விதியாகும், லா ஆஃப் காம்பைனிங் வால்யூம்ஸ். ஒரே கொள்ளளவு என்றால் அந்த வாயுக்களில் இருக்கும் துகள்களும் ஒரே அளவுதானே இருக்க முடியும்? அப்படியானால் இந்த துகள்கள் கண்டிப்பாக அணுவாகவோ இல்லை, வெவ்வேறு அணுக்கள் சேர்ந்த மூலக்கூறாகவோ இருக்க வேண்டும். 1811 அவகாத்ரோ கூறிய இந்த கருத்திற்கு அவகாத்ரோ கருத்துக்கள், அவகாத்ரோ ஹைபோதேசிஸ் என்று பெயர். அவகாத்ரோவின் கருத்துக்கள் உண்மையென்றால் ஜான் டால்டன் கூறியது தவறாகும். அதாவது தண்ணீரை பிரிக்கும் போது ஹைட்ரஜன் கொள்ளளவு ஆக்சிஜன் கொள்ளளவை விட 2 மடங்காக இருக்கிறது. அப்படியென்றால் 2 மடங்கு அதிகம் ஹைட்ரஜன் துகள்கள், அதாவது ஹைட்ரஜன் அணுக்கள் ஆக்சிஜன் அணுக்களை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த கருத்தை வேதியியலாளர்கள் பலரும் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அதன் பின்பு அவகாத்ரோவின் கருத்துக்கோள் பெரிதும் ஆராயப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை வேதியியலாளர்களிடையே காணப்பட்டது. நிறைய தனிமங்கள், சேர்மங்கள், மூலக்கூறுகளில் கண்டுபிடித்திருந்தனர். அவற்றை குறிப்பிடுவதில் மிகுந்த சிரமம் இருந்தது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், தண்ணீரை குறிப்பிட வேண்டுமானால் 2 ஹைட்ரஜன் பிளஸ் 1 ஆக்சிஜன் என்று சொல்ல வேண்டும். எவ்வளவு அயற்சியான வேலை இது! ஜான் டால்டனே இதற்கு ஒரு முடிவை தந்தார். ஒவ்வொரு அணுவிற்கும் ஒவ்வொரு குறியீடு தந்தார். 1813 ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானியான பெர்சிலியஸ் தந்த குறியீடுகள் இன்னும் எளிதாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு தனிமத்தையும் அதன் முதல் எழுத்தை வைத்து குறிப்பிடுவது, மூலக்கூறுகளையும் சேர்மங்களையும் கூட தனிமங்களின் குறியீடுகளை வைத்தே குறிப்பிடலாம். கூடவே தனிமங்களின் விகிதாச்சாரத்தையும் சேர்த்து குறிப்பிட்டால் போதும். H ஹைட்ரஜன் அணு H2 ஹைட்ரஜன் மூலக்கூறு, ஓ ஆக்சிஜன் அணு H2O தண்ணீர், CO கார்பன் மோனாக்சைடு. இந்த குறியீட்டு முறை மிக எளிதாக இருந்ததால் எல்லோரும் இதை பின்பற்றினர். பெர்சிலியஸ் குறியீடுகள் தந்தது மட்டுமல்லாமல் நிறைய சோதனைகள் செய்து வெவ்வேறு அணுக்களின் எடையையும் கண்டுபிடித்தார். அவற்றை ஒரு அட்டவணை போட்டும் விஞ்ஞான உலகிற்கு உதவினார். ஆனால் அவர் அவகாத்ரோ கருத்துக்கோளை பயன்படுத்தாததால் ஒரு சில அணுக்களின் எடையை சரியாக கணிக்கவில்லை. 1850 இறுதியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவின. பலரால் ஹைட்ரஜன் அணுவிற்கும் ஹைட்ரஜன் மூலக்கூற்றுக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு குழப்பங்கள் தருகிறதே, ஒருவேளை அணு கோட்பாடே உண்மை இல்லாமலும் இருக்கலாம் என்று பலவாறான கருத்துக்கள் எழுந்தன. ஜெர்மன் வேதியியலாளரான கேக்குலே என்பவர் இதற்கு ஒரு தீர்வு கண்டார். உலக விஞ்ஞானிகளை ஐரோப்பாவிற்கு அழைத்து எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் மூலம் உண்மை அறிந்தால் என்ன என்று அவர் நினைத்தார். 1860 முதல் வேதியியல் அகில உலக மாநாடு ஜெர்மனியில் நடந்தது. இதுவே முதன் முதலில் நடந்த அகில உலக விஞ்ஞானிகளின் மாநாடாகும். இத்தாலியைச் சேர்ந்த கன்னிச்சாரோ என்பவர் அவகேத்ரோ கருத்துக்களின் நுட்பங்களை நன்கறிந்தவர். அந்த மாநாட்டில் அவகேத்ரோ கருத்துக்கோளை பற்றி தெல்லிய உரை ஒன்றை ஆற்றியதோடல்லாமல் அதை பற்றிய கட்டுரைகளையும் அச்சடித்து விஞ்ஞானிகளுக்கு விநியோகித்தார். இது நன்கு செயல்புரிந்தது. பலரும் அவகேத்ரோ கருத்துக்கோளை புரிந்து கொண்டு தங்கள் சோதனைகளில் பயன்படுத்த தொடங்கினர். பெல்ஜியத்தைச் சேர்ந்த ஜோன் ஸ்டாஸ் என்பவர் பெர்சிலியஸ் செய்த சோதனைகளை இன்னும் துல்லியத்துடன் செய்தார். அதன் மூலம் ஒரு ஆக்சிஜன் அணுவின் எடை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடையை விட 15.88 அதிகம், 16 அல்ல என்று கண்டுபிடித்தார். ஆக்சிஜன் அணுவானது ஹைட்ரஜன் அணுவை விட நிறைய தனிமங்களுடன் வேதிவினை புரிந்ததால் அவர் ஆக்சிஜன் அணுவின் எடையை 16 வைத்து கொண்டு ஹைட்ரஜன் அணுவின் எடையை 1.008 என்று குறிப்பிட ஆரம்பித்தார். அணுக்களின் எடையை கண்டறிந்த ஸ்டாஸ் அதன் மூலம் உலகின் முதல் நவீன ஆவர்த்தன அட்டவணையும் உருவாக்கினார்.